யாரோ நீ எங்கிருந்து வந்தாய், என்னின்று சிறகு தந்தாய், யாரோ நீ பூந்துயிலில் வந்தாய், என் கண்ணில் கனவு தந்தாய். ஒரு சில நொடி குழந்தையை போலே, மறு சில நொடி கடவுளை போலே, பல நொடிகளில் அதனின் மேலாய் நீயானாய். உயிரினை தரும் உதிரத்தை போலே, உயரத்தை தோடும் சிகரத்தை போலே, அனுதினம் தினம் அதனின் பெரிதாய் நீயானாய். மலர்களின் இதழ்களை துடைத்தாயே.